காலை வெளிச்சம் லேவிய ராகவம் அதிகாரம் 26. உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் பாகம் 3. நாம் இதுவரை யாவே தேவனின் சட்டங்களையும் அதற்குள் மறைந்திருக்கும் அன்பையும் குறித்து பார்த்து வருகிறோம். இப்பொழுது லேவிய ராகமம் 26 அதிகாரம் ஒரு அழகான ஜன்னலை திறக்கிறது. தேவன் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய மக்கள் விக்கிரகங்களை வெறுத்து அவருடைய ஓய்வு நாட்களை கை கொண்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை கனம் பண்ணினால் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியையும் தொடும் ஆசீர்வாதங்களை அவர் பொழிவார். இவைகள் சிறிய ஆசீர்வாதங்கள் அல்ல, இவைகள் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். தேவனே உண்மையான உரிமையாளர் மற்றும் ஆட்சியாளர் என்று கனம் பண்ணப்படும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இவை காட்டுகின்றது. முதல் ஆசீர்வாதங்களில் ஒன்று மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் ஆழமானது. அறுவடை காலம் மிக அதிகமாக இருந்து ஒரு பருவத்தின் பலன் அடுத்த பருவத்தோடு வந்து சேரும் என்று தேவன் கூறுகிறார். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். ஒரு சாதாரண ஆண்டில் காரியங்கள் இப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து வராது. தானியங்கள் அறுவடை செய்யப்படும், பின்னர் திராட்சை பழங்கள் பறிக்கப்படும், அதன் பிறகு மீண்டும் விதைப்பு தொடங்கும். ஆனால் யாவே தேவன் சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது என்னுடைய வழங்கல் நிற்காது. ஒரு ஆசீர்வாதம் முடிவதற்குள்ளாகவே மற்றொரு ஆசீர்வாதம் வந்து சேரும். தீர்க்கதரிசி ஆமோஸ் இதே மொழியில் பேசும் பொழுது, உழுக்கிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை சரம் மலைகளிலிருந்து வழியும் என்று கூறுகிறார். மேசியாவின் ராஜ்யத்தின் நாட்களில் ஆசீர்வாதம் என்பது தேவையான அளவு மட்டுமல்ல, அது தேவைக்கு அதிகமானது. சமாதானத்தின் ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்த மனித குலத்திற்கு இந்த சித்திரம் இன்னும் செழுமையானதாக மாறுகிறது. இது தானியங்கள் மற்றும் திராட்சை பழங்களை பற்றியது மட்டுமல்ல, இது இருதயத்தில் நன்மையானது வழிந்தோடும் வரை பற்றியது. எப்போதாவது ஒரு முறை மட்டும் நன்மை வருவதற்கு பதிலாக நீதி நிலையானதாக மாறும், பொறுமை நிலையானதாக மாறும், இச்சையடக்கம் நிலையானதாக மாறும், அன்பு நிலையானதாக மாறும். அந்த யுகத்தில் மக்கள் பட்டினியாக உள்ளான வாழ்க்கையோடு வாழ மாட்டார்கள். கிறிஸ்து பூமிக்கு போதிப்பதால் அவர்கள் யாவே தேவனின் வார்த்தையால் மீண்டும் மீண்டும் போஷிக்கப்படுவார்கள். ஆத்மாவிலே எந்த பஞ்சமும் இருக்காது. வற்றாத அப்பம் மற்றும் திராட்சரசத்தை போல தொடர்ச்சியான ஆவிக்குரிய ஆகாரம் இருக்கும். யாவே தேவனின் வார்த்தை எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்கே ஆராதனையும் மகிழ்ச்சியும் வழிந்தோடும், ஏனென்றால் இருதயம் நிரம்பி வழியும். லேவிய ராகமம் 26 மேலும் சொல்கிறது, நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். அந்த பாதுகாப்பு என்பது வயிறு நிறைவது மட்டுமல்ல, அது ஒரு அமைதியான மனம். அது பயத்தின் முடிவு வேட்டையாடப்படுவதைப் போல இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட உணர்வுடன் இருப்பது. இதைத்தான் தீர்க்கதரிசிகள் ராஜ்யத்தை குறித்து விவரிக்கிறார்கள். ஏசையா சொல்கிறார், நீதியின் கிரியை சமாதானமும், என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். நீதி ஆளுகை செய்யும் பொழுது மக்கள் சுவாசிக்கும் இயல்பான காற்றாக சமாதானம் மாறிவிடுகிறது. பின்பு தேவன் இன்னும் கனிவான ஒன்றை சொல்கிறார், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். பயமில்லாமல் தூங்குவது என்பது மிக வலிமையான ஒரு சித்திரம். ஆபத்தை எதிர்பார்த்து இதயம் விழித்து கொண்டிருக்காத போதுதான் ஒரு மனிதனால் ஆழ்ந்து தூங்க முடியும். இன்று பலர் கவலையுடனேயே தூங்குகிறார்கள். பலர் நோய், குற்றம், வறுமை மற்றும் மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் ராஜ்யத்தில் ராஜா பயத்தை வேரோடு அகற்றி விடுகிறார். மீகா சொல்கிறார், அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயன்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். செப்பனியாவும் சொல்கிறார், அவர்களை பயன்படுத்துவார் இல்லை. இது வெறும் குறைந்த பயம் அல்ல, இது பயம் குணமாக்கப்படுவது. யாவே தேவன் மேலும் சொல்கிறார், துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. இஸ்ரேலின் தேசத்தில் ஆபத்தான மிருகங்கள் ஒரு உண்மையான அச்சுறுத்தலாக இருந்தது. ஆனால் சில நேரங்களில் வேதம் ஆவிக்குரிய ஆபத்துகளை சித்தரிக்கவும் மிருகங்களை பயன்படுத்துகிறது என்பதை நாம் அறிவோம். நமது புரிதலின்படி ஆபத்தான மிருகங்கள் என்பது விழுந்து போன தூதர்கள் உட்பட மனித குலத்திற்கு தீங்கு விளைவித்த பொல்லாத ஆவி சக்தியுகளோடு தொடர்புடையது. ஏசையா ஒரு பரிசுத்த வழியை பற்றி பேசும் பொழுது, அங்கே எந்த துஷ்ட மிருகமும், அதாவது விழுந்து போன தூதர்கள், அங்கே போவதும் இல்லை என்று கூறுகிறார். யாவே தேவனின் ஒழுங்கான ஆட்சியின் கீழ் இருக்கும் பாதுகாப்பிற்கு அது ஒரு சித்திரம். ஆனாலும் தீர்க்கதரிசிகள் மிகவும் தெளிவான மற்றும் அழகான ஒன்றையும் காட்டுகிறார்கள். சாபம் வலுவடைவதற்கு முந்தைய நாட்களைப் போல சிருஷ்டிப்பே மீண்டும் அமைதியாகும். ஏசையா சொல்கிறார், ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஓசியா ஒரு நேரடி ராஜ்ய வாக்குறுதியை தருகிறார், அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். எசேக்கியலும் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை பற்றி பேசுகிறார். மேலும் மக்கள் சுகமாய் குடியிருக்கும்படி யாவே துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் என்று குறிக்கிறார். மேசியாவின் ஆட்சி மனித சட்டங்களை பற்றியது மட்டுமல்ல என்பதை இது நமக்கு காட்டுகின்றது. இது யாவே தேவன் தனது ஒழுங்கை பூமி முழுவதும் கொண்டு வருவதை பற்றியது. ஆகவே லேவியராகமம் 26 என்பது ராஜ்யத்தில் மலரப்போகும் ஒரு விதையை போன்றது. தேசத்தில் உள்ள சமாதானம் உலகத்தின் சமாதானமாக மாறும். போர் இல்லாத நிலை என்பது இனி போரை கற்றுக்கொள்ளாத நிலையாக மாறும். தீர்க்கதரிசிகள் சொல்கிறார்கள், அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள், இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை. பூமிக்கு நீதி போதிக்கப்படும் பொழுது வன்முறை தேவையற்றதாகிவிடும். உலகம் இனி உயிர் பிழைப்பதற்காக பயத்தில் வாழ வேண்டியதில்லை. யாவே தேவனின் ஏற்பாட்டை நம்பி மக்கள் இறுதியாக அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழ்வார்கள். உயிர்த்தெழுந்த மனித குலத்திற்காக ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள இது நமக்கு உதவுகிறது. ராஜ்யத்தில் மக்கள் உயிரோடு இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் பயிற்றுவிக்கப்படுவார்கள். அவர்கள் தேவனையும் கிறிஸ்துவையும் கனம் பண்ணவும் நீதியை நேசிக்கவும் பழைய உலகத்தை அழித்த விக்கிரகங்களை நிராகரிக்கவும் கற்றுக்கொள்வார்கள். பேராசை இல்லாத மிகுதி, பயம் இல்லாத அமைதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத பாதுகாப்பு ஆகியவற்றை பூமி ருசி பார்க்க வேண்டும் என்பதே யாவே தேவனின் விருப்பம் என்பதை லேவியராகமம் 26 ஆசீர்வாதங்கள் காட்டுகிறது. இதனால்தான் ஒன்றின் பின் ஒன்றாக வரும் ஆசீர்வாதம் மிகவும் விலையேற பெற்றது. இது இடைவெளிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை யாவே தேவன் காட்டுவது. ஒரு நல்ல காலத்திற்கு பிறகு நீண்ட வறண்ட காலம் வராத வாழ்க்கை அது. ராஜ்யத்தில் ராஜாவின் ஆட்சி தொடர்ச்சியான உதவியை கொண்டு வரும். ஒரு வகையான மறுசீரமைப்பு தொடங்கும் பொழுது மற்றொரு வகையான மறுசீரமைப்பு பின்தொடரும். ஒரு காயம் குணமாகும் பொழுது மற்றொரு காயம் குணமாகும். அறுவடைகளைப் போல ஆசீர்வாதம் ஒன்றின் மேல் ஒன்றாக வரும். ஆகவே இன்று நாம் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது யாவே தேவனின் இதயத்தை நாம் கேட்கலாம். அவர் விக்கிரகங்களை பற்றி மட்டும் எச்சரிக்கவில்லை, பயம் நீக்கப்பட்டு பாதுகாப்பு இயல்பானதாகி சமாதானமே சூழ்நிலையாக இருக்கும் ஒரு உலகத்தையும் அவர் வாக்கு பண்ணுகிறார். லீவியராகமம் 26 என்பது பண்டைய இஸ்ரேலின் வயல்வெளிகளை பற்றியது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த மனித குலம் நீதியுள்ள ஆட்சியின் கீழ் வாழ்வது என்றால் என்ன என்பதை ருசி பார்க்க போகும் மேசியாவின் ராஜ்யத்தின் ஒரு தீர்க்க தரிசன நிழல். நாளை நாம் தொடர்வோம். ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் இத்துடன் நிற்கவில்லை. யாவே தேவன் வெற்றி, கனிகள் மற்றும் தம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கும் தமது சொந்த பிரசன்னத்தை பற்றியும் பேசுகிறார். இவை ராஜ்யம் மற்றும் அதற்கும் மேலான மிக ஆழமான சித்திரங்கள். ஜபம். பிதாவே, உமது ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களுக்காகவும் பூமிக்காக நீர் திட்டமிட்டிருக்கும் வழிந்தோடும் நன்மைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இதயங்களில் இருந்து பயத்தை நீக்கி உமது ஏற்பாட்டை நம்புவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். எங்கள் உள்ளான வாழ்க்கை கனி உள்ளதாகவும் நிலையானதாகவும் இருக்கும்படிக்கு உமது ஆவியை எங்களுக்கு தாருங்கள். ஒரு ஆசீர்வாதம் அடுத்ததற்குள் பாய்ந்து செல்லட்டும். எங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நீதியுள்ள ஆட்சியின் கீழ் வாழவும் சமாதானம், இரக்கம் மற்றும் பரிசுத்தத்தை நேசிக்கவும் எங்களை ஆயத்தப்படுத்துங்கள். உமது உண்மையுள்ள உடன்படிக்கையின் நோக்கத்திற்காக உம்மை துதிக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.